ஸ்மிருதே நிகமாந்த மகாதிசிவாய நமஹ. ஆஸ்திகாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். இந்த நவமணி மாலை உபன்யாசம் கொஞ்ச நாள் கொஞ்சம் தடைப்பட்டு போயிடுத்து. அரியனுடைய சொந்த காரியங்களாலையும் பகவதனுக்கும் இப்ப கிடைச்சது, கொஞ்சம் பெருமாள் நாளை கொடுத்திருக்கார். அதனால இந்த பாசுரம் மூணாவது பாசுரமான புறமுயத்த வசுதர்க்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான் பலையடுத்து மழைதடுத்த மழையோடொத்தமையினான். இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம், முதல் வரி மட்டும் கலக்ஷேபம் ஆயிருக்கு. இரண்டாவது வரியானது வரையடுத்து மழைதடுத்த மழையோடொத்தமையினான் அப்படின்ட்டு சுவாமி இங்க வரையடுத்து மழை தடுத்த சொல்லிட்டு கோபத்ரதானத்தை திருப்பி இங்க சுவாமி அனுசந்தானம் பண்ணியாருது. இந்த பெருமாள் எப்படின்னாக்கா எல்லாருக்குமே அனுகிரகம் செய்கிறவன், நிர்ஹேத்துக்கமா பண்றான். பெருமாளுக்கு அத்தியந்த பிரீத்தி உடையவர்களுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றான். பெருமாள் பிரீத்தி உடையவா அந்த பெருமாளிடத்திலேயும் இல்ல பெருமாளுடைய தாசபூத்தர்களுக்கு ஒரு ஹானி ஏற்படுத்தும் போது அவர்களுக்கும் பெருமாள் வேறுமுகமாய் அனுகிரகம் பண்றான். எப்படின்னு இந்த வரல சாய்கிறார். எப்பொழுதும் ஆசுர பகுதிகளாய் பிராதிகூல்யத்தையே விவசித்தவர்களாய் இந்தவர்களை நிரசித்தான். எப்பொழுதுமே பகவத்தினுடைய நியமனத்துக்கும் ஆஸ்திதாலுக்கும் பிராதிகூல்யம்னா ஒரு தப்பான எண்ணத்தோட இருக்கிறது, அதர்வ ரீதியிலே இருக்கிறவாழ் பெருமாள் நிரசனம் பண்றான். ஆனா ஆஸ்தித இருக்கான், ஆஸ்தித விரோதி, அந்த ஆஸ்திதருக்கு விரோதியாயிருக்கான். அந்த மாதிரி பெருமாளுடைய ஆசிரிச்சவாளுக்கும் பெருமாளை ஆசிரிச்சு திருப்பி விரோதிக்கிறவாளுக்கும் விரோதம் ஏற்படாமல் பெருமாள் காப்பாற்றிதான் சாதுரியத்தை இங்க அதாவது சாய்கிறார். அதுதான் பெருமாளுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம். அகட்டித கடனா சாமர்த்தியம் எதையும் எப்பவும் எப்படியும் சாதிக்க வல்ல ஒரு குணம் பெருமாளுக்கு. பறையெடுத்து மழை தடுத்த மழையோடொத்தமையினான். ஏற்கனவே இதுக்கு வியாக்கியானம் நிறைய பார்த்திருக்கோம். அது எப்படின்னா இந்திரனுக்கு பூஜை, பெருமாள் தடுத்து மலைதான் உங்களை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த மலையே ரட்சிக்கும் சொன்ன இந்திரன் கோபப்பட்டு கல்மாறி பொழிஞ்சான். திருமங்க மன்னன் சாய்ச்சர் கல் தடுத்து கல்மாறி காத்தா என்னும் காமர் பூங்கச்சு ஊரகத்தா என்னும் அப்படின்னர். குன்றவன்றேந்தி மாமடை என்று காத்தவம்மான் அறக்கரை வென்றவில்லையா வீரமே கொலோ தெந்தல் வந்து தீவீசும் என் செய்கன்னு கலியன் சாதிச்சார். இது மாதிரி கல்லே உங்களை காப்பாதுன்னு கல்லெடுத்து கல் மாறி காத்தான். ஆனா இங்க வியாக்கியாத்தா என்ன சாதிக்கிறார்னா அவன் நீர் மாறி சொரிந்தானாகில் இவன் கடலை எடுத்து இந்த கோவையும் ஆசிரியரையும் ரட்சித்திருப்பான் அப்படின்னு. நீ கல்லு மழை பொழிஞ்ச பெருமாள் கல்லால காப்பாத்தினான் எல்லாரையும். இவன் நீர் மழை பொழிஞ்சு அந்த நீரே ரொம்ப பிரவாகமாய் பண்ணியிருந்தான். இவன் கடலை தன் கையில் எடுத்து காப்பாத்திருப்பான். பெருமாளுடைய சர்வசக்தித்வம் நிரூபணம் பண்ணுங்க. சர்வசக்தித்வம் அங்கதான் பெருமாளுடைய அகட்டித கடன சாமர்த்தியம் பிரதிபலிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இவன் ஆற்றித ரட்சணம் ஒன்றே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஆணிர்களுக்கும் கோபர்களுக்கும் நேர்ந்த இந்த ஆபத்தை பெருமா ஒரு க்ஷண மாத்திரத்துல கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்னும் அப்படின்னு தனது சாமர்த்தியத்தாலே பெருமாள் எடுத்து காப்பாத்துறார். கோவர்தன பர்வதத்தை ஒரு ஏழு நாள் ஒரு படிப்பட்ட ஏந்து நின்றாலும் பெருமாளுடைய திருமேனியானது வாடவில்லைன்னு ஆழ்வா சாதிக்கிறார். கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்திடவாடித்தில. அது மட்டுமா, வடிவேறு திருவுகிரன் ஒந்துமில மணிவண்ணன் மலையுமோ சம்பிரதம் அப்படின்னர். இப்படி கொடியேறிய செந் தாமரை கைகளர்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில. பெருமாளுக்கு இந்த டயர்ட்னஸே இல்லை. செந்தாமரை கைவிரல்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆயாசமும் ஏற்படல. பெருமாளுக்கு திருமேனி வேர்க்கவும் இல்லை. அப்படி பெருமாள் அந்த தன் சின்ன வயசுலே பெருமாள் கோவர்த்தன தாரணம் பண்ணி சகல சேத்தனர்களையும் பெருமாள் அந்த அச்சேத்தனம் எல்லாத்தையும் பெருமாள் வந்து மழையிலேருந்து கல் மழையிலேருந்து இந்திர கோபத்திலேருந்து பெருமாள் காப்பாத்தினான். அது அவனுடைய அகட்டித கடனா சாமர்த்தியத்தை இங்கே அனுசந்திக்கிறான்னு சொல்றாங்க. இப்படி எப்படின்னா ரெண்டு மேகங்கள் போய் பிரிந்தால் எப்படி இருக்குமோ, எப்படி பானங்களை வருஷித்தால் எப்படி மற்றொன்றை தடுத்து நிற்குமோ, ஒருத்தர் வந்து வேகமாக பானம் போடுறான்னா எதிரில் நிற்கவன் தன்னுடைய கேடயத்தாலே பானத்தை தடுப்பான். அது மாதிரி இந்த கல் பானங்களுக்கு பெருமாள் தான் உபயோகப்படுத்தும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மலையே கேடயமா பெருமாளை பயன்படுத்தினான்னு பெரியாழ்வார் சாதிக்கிறீங்க. தலமாமையில் பல்கண பொற்கணத்து சரமாரி பொழிந்தெங்கும் புதலிட்டு நலிவானுர கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை. பல்கண போர்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உரக்கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகம் காத்தமலை அப்படின்ற இந்த மலையாலே அந்த இந்திர கோபத்தை அவன் விட்ட இந்த சரமழையை கல்மழையை பெருமாள் இந்த கல்லை பெரியான அந்த கோபத்தின கல்லை கொண்டு கேடயமாய் உபயோகப்படுத்தி காத்தான். அன்றிக்கே இவன் மெய்யானவன் அப்படின்னு சாய்க்கிறீங்க. இது மாதிரி கோக்களையும் ரட்சித்தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திரனும் பெருமாளாலே நியமிக்கப்பட்டவன். பெருமாள் இந்திரனும் பெருமாளுக்கு ஆஸ்ரிதன், பெருமாளை பூஜிக்கிறவன். ஆனால் பெருமாள் ஒரு க்ஷணம் யோசனை பண்ணியிருந்தா அவன் மழையே பெய்யாம பெருமாளால பண்ணிருக்க முடியும். பெருமாள் அகட்டத்தை கட்டணா சாமர்த்தியன் சர்வசக்தித்துவம் பெருமாளுக்கு இருக்கு. ஆனா பெருமாள் அந்த இந்திரஸ்தானத்துக்கு உண்டான அந்த பவரையும் பெருமாள் மதிச்சார். அந்த இடத்துல என்னன்னா, கல் மழை வர வச்சார், வர வச்சு இவாளை அது மழையிலேருந்து காப்பாத்தின பெருமாள். இப்ப பாருங்கோ, பெருமாளை கோபிக்கிறவாளுக்கும் பெருமாள் ஒரு அவனுடைய வேலையை செய்ய விட்டு அனுகிரகம் பண்ணா அவன் தப்பே பண்ண மாதிரி உணர்த்துறான். இவாள் பெருமாளே நீயே சரணன்று ஆயரஞ்ச வஞ்சாமுன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பெருமாள் இவா நிர்கதியா நிக்கிறா சுவாமி, இவாளுக்கு அஞ்ஞானம் ஜாஸ்தியாயிருக்கு, இவாளை நான் தான் காப்பாற்றணும்னு பெருமாள் காப்பாத்தினான். அதே சமயத்தில் இந்திரன் அவனுடைய ஸ்தானத்துக்கு உண்டான அந்த பவரை உபயோகப்படுத்தும் போது பவரை உபயோகப்படுத்த பெருமாள் அனுமதிச்சு. ஏன்னா பெருமாள் தான் பவரை கொடுத்துருக்கான் அவனுக்கு, அனுமதிச்சு அந்த பவர்லேருந்து இவாளை காப்பாத்துறான்னா, இது ரெண்டு பக்கம் பெருமாள் ஒரு பேலன்ஸ் பண்ணி தர்மத்தை நிலையை ஸ்தாபிதம் பண்றான்னா, அது பெருமாளுடைய அகண்டித கட்டண சாமர்த்தியத்தை நிரூபணம் பண்றது இந்த இடத்துல சாய்கிறா. அதனால இந்த சொல்றார், புற வரையெடுத்து மழை தடுத்த மழையோடொத்த மெய்யினான், இவன் மெய்வார்த்தை பேசுபவன். அன்றிக்கே இவன் மெய்யனான் மெய்வார்த்தை உடையவன் என்றாகவுமான் சாய்கிறா. கோவர்தனமே நம்மை கோக்களையும் ரட்சிக்கும் தேவதை அப்படின்னு பெருமாள் சொன்ன வார்த்தையானது அந்த கோவர்தனமே இந்த கோக்களையும் பசுக்களையும் காப்பாற்றியது. அது ஒண்ணு, பெருமாள் அருள் செய்த வார்த்தை சத்தியமாவதற்கு இந்திரனால் பெய்யப்பட்ட மழையை வேறொன்றினால் தான் தடுத்து ரட்சிக்காமல் இந்த கோவர்த்தனத்தை கொண்டே தான் தடுக்கும்படியான மெய் வார்த்தையை பெருமாள் பேசினான். எவனே அவன் மெய் என்று சாதிச்ச பெருமாள் இந்த பாசுரத்தில். சுவாமி தேசியனுடைய திருவுள்ளம் இங்க அப்படிதான் இருக்கு. வரையடுத்து மழை தடுத்த மழையோடத்த மெய்யினான், ஏன்னா பெருமாளுக்கு அடியவருக்கு மெய்யன்னு தேவநாதனுக்கு திருநாமம் உண்டு. இந்த மெய்யன் வந்து அங்க மெய்யன் சரியா போச்சு, இவாளுடைய விஷயம் சரியா போச்சு. அந்த மாதிரி இவன் ஒரு விஷயத்தை பெருமாள் நடத்தி காட்டுறான் இங்க. அடுத்த பரிகாரம் பட்டது, பறையெடுத்து மழை தடுத்த மழையோடத்த மெய்யினான் திரை நிறுத்து கடலரித்த சிலை வளைத்த கையினான். திரை நிறுத்து கடலரித்த சிலை வளைத்த கையினான். ராமாவதாரம் நடந்திருந்தது. பெருமாள் லங்கைக்கு போனும். விபீஷணன் சொல்றான் பெருமாள்கிட்ட, எப்படி லங்கையை தாண்டதுன்னு ராமனுக்கு ஒரு சம்சயம். இது வந்து ஒரு சேது கொட்டிதான் போகணும் அப்படின்றா. எப்படி வழிவிடும், சமுத்திரம் பெருசா இருக்க என்னன்னு தெரியல. சுவாமி உமக்கு தெரியாதல்ல, கடல் அரசனை தேவர் சரணடைந்தால் வழி பிறக்கும்னு விபீஷண ஆழ்வான் யோஜனை சாதிக்கிறார். பெருமாளும் சரி, கடலரசனை பெருமாள் சரணடைந்து எனக்கு வழிவிடுப்பா, நான் பிராட்டியை தேடிந்து லங்காவுக்கு போயின்னு இருக்கேன், வழிவிடணும் சாதிக்கிறேன், அணை கட்டணேன், எனக்கு இடம் கொடுன்னு பெருமாள் கேட்கிற சமுத்திரராஜன் கிட்ட. பெருமாளே நம்ம கிட்ட நிற்கிறான்னு இந்த அற்பப்பதரான சமுத்திரராஜன் ஸ்ரீராமனுடைய பெருமையை அறியாது. பெருமாளுடைய வேண்டுகோளையும் அவன் செவிசாய்க்கவில்லை. ஆனால் பெருமாளுக்கு கோபம் ஏற்படும். அதாவது பகவன் நிகிரகம் பண்ணிட்டான் அந்த கடல் அரசன். உடனே பெருமாள் பார்த்த, ஹே லக்ஷ்மணா, பானத்தை கொண்டா, ஒரு க்ஷணத்துல கடலை வத்தாழிச்சுறேன் அப்படின்னர். ஏத்தி ஒரு இது போட்டார், ரெண்டு இது போட்டார், ஒரு பயம் காட்டினர், மூணாவது நான் ஏற்றி பெருமாள் போடுறதுக்குள்ளேயும் வந்து எதிர நின்றுட்டான். நான் ஏற்றி கடலை வற்ற முற்பட்ட பெருமாள் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கடலசன் நடுங்கி வந்துட்டானா, மன்னிச்சுக்கும் சுவாமின்னு தப்பு பண்ணிட்டேன் தப்புப்பட்டேன் பரத்துவத்து மேலே நான் பகவன் நிகிரகம் பண்ணிட்டேன்னு வந்து நின்றான். பெருமாள் பார்த்தார், சரிப்போ வந்து அபயம் கொடுன்னு என்ன கேட்கற மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன், நீ பண்ண தப்புக்கு உன்னை மன்னிச்சேன், எனக்கு சேது கொட்டுறதுக்கு வழி விடுன்னு சொல்லி பெருமாள் நியமனம் பண்றார். இந்த ராமபானத்தை வீணடிக்க முடியாது, உன்னுடைய எத்திரி எங்க இருக்கானோ அது போய் அடிக்கட்டும்னு பெருமாள் அங்க அம்ப எய்துடுறார். அதனாலே வரையடுத்து மழைதடுத்த மழையோடத்தமையினான்னு முதல்ல சொன்னார். திறனிரைத்து களறித்த சிலை வளைத்த கையினான் அப்படின்ட்டு இந்த அடுத்த வரியிலே இங்க ரொம்ப பெருமாளுடைய இது ஒரு ஒரு பானத்தாலே ஒருத்தரை வந்து தான் பயம் படுத்துன்ற ஒரு ஒரு பெரிய தன்மைதான பெருமாளுக்கு. திறனிரைத்த களறித்தான், ஒரு பரிகாரமும் செய்ய முடியாதபடி வரிசை வரிசையாக அலைகளை வீசிக்கொண்டு ஆட்சியான பிராட்டியும் சம்சேழத்துக்கு விரோதம் செய்தமை சொல்லப்படுகிறது. பெருமாள் அந்த பக்கம் போக விடல, அப்படி அலையெல்லாம் அடிச்சா நான் வந்து அதனால பெருமாள் கொஞ்சம் கோபிஷ்டராய் பானத்தை கையில் எடுத்த அதான் சொன்னான். கடல் எரித்த என்பதனாலே சுபாவத்திலே நெருப்புக்கு சத்ருபான ஜலத்தையே சராக்னிக்கு இந்தமாக கொண்டு இந்த எரித்த அகட்டத்தை கட்டணா சாமத்தின் இங்கு விவக்சிதம்னு சாய்க்கிறாய். அதுதான் சுவாமி சொன்னார், பாராபார பயோ விசோசன கலா பாரீன காலானல ஜுவாலா ஜால விகாரகார விசிக வியாபார கோரக்கிரம சர்வாவத்த தகுப்பிரபன்னதனதாம் சம்ரக்ஷணைதவ்ரதீன்னு சாய்ச்சார் இல்லையாங்க. அந்த மாதிரி சிலை வளைத்த கையினான் அஸ்திரத்தை தனுசுலே பூட்டி அந்த ஒரு க்ஷண மாத்திரம் பூட்டின மாத்திரம்தான் பூட்டி அது போட்டும் போது கடலுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சுடுத்தான். ஏன்னா பெருமாள் பானம் போட போறார். அப்படி ஒரு விசேஷனம் இங்க சாதிக்கப்படுறது. இந்த சாமர்த்தியத்தை உடையவன் யாரு? இந்த ஸ்ரீயப்பதி ஒருவனே. பெருமாளுடைய அந்த பாகுபலம் அந்த வீரியம் சக்தி தேஜஸ் சொல்றாளே இந்த வீரியமானது அங்கு வெளிப்பட்டது. சிவன் சிவரை சிலையை வளைக்கும் போதே அந்த தனுசை வளைக்கும் போதே ஓடி வந்து சமுத்திரராஜன் வந்து பெருமாளுடைய வந்து சரணடைந்தான்னு சொல்லி இந்த பாசத்தை சொல்ற இந்த இடத்துல. அதான் சிலை வளைத்த கையினான் அப்படின்னு திறனிறத்தி கடலறித்த சிலை வளைத்த கையினான் அவன் யாரு கேட்டா அவன்தான் அருள் கொடுத்து வினதவிற்கும் அடியவர்க்கு மெய்யனே. இந்த கோபர்களுக்கு முதல்ல அருள் கொடுத்தான். அருளாகிய இந்த வரை எடுத்து பெருமாள் முதல்ல பிடிச்சான். வினையாகிய மழை வந்து மேலே விழுந்தது இல்லையா, இது இந்த வினை வந்து இந்த கோபர்களுக்கும் கோக்களுக்கும் மேலேப்படாமல் பெருமாள் எழுந்து ஏழு நாள் காத்தான்னா அது யாருன்னு கேட்டா அவன்தான் அடியவர்க்கு மெய்யன்னு சுவாமி தேசிய இங்க சாய்க்கிறார். அருள் கொடுத்து வினதவிற்கும் அடியவர்க்கு மெய்யனே. அதாவது பார்த்த என் பாவெல்லாம் தொலைனும் எனக்கு அருங்கிரகம் பண்ணணும்ட்டு நம்ம பெருமாள்கிட்ட வேண்டுவோம். ஆனால் இந்த திருநாமத்தை உடைய சுவாவனாகையாலே அனுகிரகசீலனாகையாலே முதல்ல அருளை கொடுத்தான், அப்புறம் வினையை தவிர்த்தான். எப்படி பதப்பிரயோகம் பாருங்க, எப்படி பொண்ணுகிற சுவாமி தேசிக இடத்துல இப்படி ஆசிரியர்களை ஒருபடியாலும் கைவிடாமல் இந்த ஆசிரியர்களுடைய விரோதி நசனம் செய்யும் சுவாவனாகையாலே இவன் அடியவர்க்கு மெய்யன் அப்படின்னு இந்த பாசுரத்தை நமக்கு அர்த்தம் வந்து துவனிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க பெரியவா வியாக்கியானத்தை சொல்றா. அதனால இந்த பாசுரமானது பெருமாள் முதல்ல அனுகிரகம் பண்ணான் அருள்கொடுத்து, அப்புறம் நம்முடைய பாபங்களை போக்கினான் வினதடுத்து. அவன் யாரு சுவாமின்னா அவனே அடியருக்கு மெய்யன்னு சாதிச்சு பாசுரத்தை பூர்த்தி பண்றார். புறமுயத்த வசுதர்களுக்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான் வரையடுத்து மழைதடுத்த மழையோடொத்த மெய்யினான் திறனறித்து கடலறித்த சிலை வளர்த்த கையினான் அழுகொடுத்து வினதவர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்ட்டு சுவாமி தேசியன் மங்களாசாஸ்திரம் பண்றார். அடுத்த பாசுரத்தை யதாமதி நாளைக்கு விஜயாபனம் பண்றாடியன். கவிதான்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.